أثناء الحلقة أو بعد الحلقة، ويعني فادت من تحت أيديهم، الله سبحانه وتعالى يكتب الأجر لكم. وهذه من الدعوة الله سبحانه وتعالى، وقد أثنى الله سبحانه وتعالى على من دعا إلى الله سبحانه وتعالى أو سهل سبيل الدعوة الله سبحانه وتعالى أو عمل في مجال الدعوة، فقال: ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. وجاءت الحث من النبي صلوات ربي وسلامه عليه بقوله: لأن يهدي الله بك رجلا واحدا خير لك من حمر النعم. قبل حقيقة أنا يعني إسداء الشكر بعد شكر الله سبحانه وتعالى وإسناد المعروف إلى أهله، نشكر كل من غرد وكل من نشر إعلان هذه الحلقة وكل الحلقات السابقة. نخص بالذكر أيضا الشيخ محمد العريفي، فضيلة الشيخ الدكتور الداعية المعروف محمد العريفي، وفضيلة شيخنا الشيخ الدكتور عمر المقبل، نسأل الله سبحانه وتعالى أن يبارك في جهودهم. أيضا شيخنا وحبيبنا الشيخ لتفاعلهم دائما مع البرنامج وتسهيل يعني نشر مثل هذا الإعلان، نسأل الله سبحانه وتعالى أن يجعل ذلك في موازين حسناتهم وحسناتنا وحسناتكم أجمعين. في هذه الحلقة الطيبة المباركة أحبتي في الله أزف لكم بشرى، وهذا ما كان ليتم لولا توفيق الله سبحانه وتعالى أولا وأخيرا ومنه وفضله، يعني من جهود مباركة، نسأل الله سبحانه وتعالى أن يعني تكون استمرار لجهود قادمة بإذن الله تعالى. أسلم خلال الحلقات الماضيات 439 شخص، وهذا بفضل الله سبحانه وتعالى ومنه. نسأل الله سبحانه وتعالى أن يثبتنا وإياهم على دينه وأن يستعملوا إياكم في طاعته. بين يدي أو أنا بين يدي شيخين كريمين فاضلين من الديخنا وحبيبنا الشيخ سفر الله عبد الهادي، حياكم الله الشيخ سفر الله وبارك الله فيكم. الشيخ طبعا مكتب الدعوة تبعية الجاليات في شمال الرياض، حياكم الله الشيخ. نشكر لكم حقيقة حضوركم معنا، وأنت ضيف أو مشارك دائم لنا في البرنامج، الله سبحانه وتعالى يبارك في جهودك. أيضا الشيخ معاذ الصديق، حياكم الله يا شيخ وبارك في جهودكم. الشيخ من مكتب الدعوة بالصناعية القديمة، نسأل الله أن يبارك في جهودكم جميعا يا شيخ وأن ينفع بكم وجعلكم مباركين. أذكر أحبتي وأخوتي في الله تعالى أن هذا البرنامج هو برعاية كريمة من مكتب الدعوة وتوعية الجاليات بالبطحاء، نسأل الله سبحانه وتعالى أن يجزيهم عنا خير الجزاء. شيخنا الشيخ سفر الله في كل حلقة قضية هامة لا ننفك عنها حقيقة، نذكر بها، وهي القضية أهم قضية في هذا الكون، هي قضية يعني معرفة من هو الخالق، أو دعنا نقول التوحيد، نؤصل التوحيد في قلوب الناس. وهذه قضية اختلت يعني اضطربت واختلت فيها أمم كثيرة، فنريد إلماح حقيقة أو مدخل هذه تكون بأفضل حديث ألا وهو عن توحيد الله سبحانه وتعالى. تفضل شيخ. الحمد لله، الصلاة والسلام على رسول الله. ප්‍රිය සහෝදර සහෝදරයනි, සිංහල භාෂාව කතා කරන අපේ සහෝදර සහෝදරිය සවස්යාමේ පවත්වන මේ වැඩසටහන ඇත්තෙන්ම දීර්ඝ විරාමයකින් පසුව අලුතෙන් ආයත් අපි හමු වෙන මේ මොහොතේදී ඔබ සැමට පළමුවෙන්ම අස්සලාමු අලයිකුම් රහමතුල්ලාහි බරකාතු යනුවෙන් පවසමින් මගේ මාතෘකාවට මම එළඹෙන්නෙමි. ඇත්තෙන්ම අපි සියල්ලන් විශේෂයෙන් මේ මැද පෙරදිග සෞදි අරාබියාවේ වෘත්තිය සඳහා පැමිණෙන අප මේ මොහොතදී මෙවැනි වැඩසටහන් තුළින් අපි බලාපොරොත්තු වෙන්නේ ඇත්තෙන්ම ඉස්ලාම් තම මේ හිතවත් සහෝදර සහෝදරියන්ට සැබෑව එහි සත්‍යය වටහාදීම මෙවැනි වැඩසටහන්වල ප්‍රධාන අරමුණ එයයි. හේතුව අද අපේ බොහෝ සහෝදරයන් විශේෂයෙන් අන්‍ය ආගමික සහෝදරයන් අතරේ ඉස්ලාම් සම්බන්ධ පැතිරී තියෙනවා. ඒකට බොහෝ හේතු අපට පවසන්න පුළුවන්. කෙසේ වෙතත් ඇත්තෙන්ම අපි මෙතන උත්සාහ කරන්නේ ඒ සහෝදර සහෝදරයන් වෙනුවෙන් ඉස්ලාම්වල සත්‍ය ස්වභාවය වටහාදීම තේරුම් කරදීම. ඇත්තෙන්ම ඉස්ලාම් යන මේ වදන තේරුම අපි කීකරුවීම, එහෙම නැත්නම් අපි යටහත්වීම, සමාදානය, ශාන්තිය කියන ඒ තේරුම් බොහෝ මේ වදනට අඩංගු වෙනවා. ඒ අතරින් අපි බලද්දී අපි ඉස්ලාම් යන අදහස් කරන්නේ අල් ඉස්තිස්ලාම් ලිරබ්බිල්ලාහ් ලිරබ්බින අල් ඛාලික්. ඉස්ලාම් යන අදහස් කරන්නේ කරලා ආරක්ෂා කරන්නා වූ, අපේ සියල්ල සැලසුම් කර අපිව හසුරවන්නා වූ, අපේ මැවුම්කරුවා වන දෙවියන්ට, එන ඒකයි අපි අල්ලාහ් යනෙන් සඳහන් කරන්නේ, ඒ දෙවියන්ට අපි සම්පූර්ණව අවනත වීම, අපිව ඔහුට බාර කිරීම. හේතු ඇයි මේ මුළු විශ්වයම මේ මුළු පෘථිවියම මහ්ලූක් මහ්ලූකාත් මවනු ලැබූ දේවල් මවනු ලැබූ දේවල් දෙවියන් විසින් නිර්මාණය කරපු නිර්මාණයන් අපි සියල්ලම අහස් පොළෝ ඉරහඳ තරු තාරකා ග්‍රහලෝක අපි අපේ දෘෂ්ටයට හසුරුවන දේ නොහසු අදෘශ්‍යමාන සියල්ලම අපේ විශ්වාසය මේ මවපු දෙවියාට අයිති නිර්මාණවල්. එසේනම් මේ සියල්ල නිර්මාණය කරපු නිර්මාත්තුවරයෙකු අනිවාර්යයි. ඒ නිර්මාත්තුවරයා ඉස්ලාම්වලට අනුව අපේ විශ්වාසය අපේ ඉතාමත්ම තද ම හාත්පසින් වෙනස් වූ මැවුම්කරුවා. ඔහු කිසිම අන්දමෙන් ඔහු විසින් මවල්ලද මැවීම්වලට සමාන විය නොහැකි. එම දෙවියා සියලු මැවීම්වලටම සියලුම පාර්ශ්වයටම සිටිය උත්තේ එකම කෙනයි එක් කෙනයි. අල්ලාහුතාලා මේ බව අපේ කුරානයේ බොහෝ විට පවසනවා කුල් හුව අල්ලාහු අහද්. අල්ලාහුතාලා කුරානයේ ඉතාමත්ම කෙටියෙන් ඔහුගෙන හඳුන්වන කෙටි පාඩමක පරිච්ඡේදයක පවසනවා ඒ පරිච්ඡේදයේ මුලටම පවසන්න නබිතුමනි මම අල්ලාහ් එක්කෙනයි හැම කෙනාගේම එකම දෙවියා. හැම කාර්යයට අනෙකුත් මැවීම් සැටියට මෙලොව පවතින සියල්ලම් වල එකම දෙවියා. එහෙනම් ඉස්ලාම් වල ඒ විශ්වාසය ඒක දේව විශ්වාසය. එහෙනම් බහුදේව විශ්වාසයට හාත්පසින් වෙනස් වූ විශ්වාස සංකල්පයක් තමයි ඉස්ලාම් හිමි කරගෙන තිබෙන්නේ. හාදීමයි අපේ මේ වැඩසටහන් වල ප්‍රධානම අරමුණ. ඊට අනුව අපි විශ්වාස කරන අල්ලාහ් දෙවියන් වහන්සේ අපේ මේ මුළු විශ්වයම අපි සියල්ලන්ගේ මැවුම්කරුවා. ඔහු කිසිවිටකත් මේ ලෝකේ ඔහුගේ මැවීම් වලට සමාන විය නොහැකි. හැම අතින්ම අන්න ඔහුට අපි සියලු අන්දමින් අවනත වී අපේ හැමදේ ඔහුගේ අභිමතයට අනුව ඔහුගේ කැමැත්තට අනුව අපි පවත්වාගෙන මේ ජීවිතය ගත කිරීම තමයි ඉස්ලාම් අපෙන් බලාපොරොත්තු වෙන්නේ. අල්ලාහ් තාලා කුරානයේ ඉතා කෙටියෙන් ඔමා ඛලක්තු ජින්න වල් ඉන්ස ඉල්ලා ලියාබුදුන් මා මේ මිනිස්යා හා ජින් යන මේ වර්ගයන් දෙකවම මේ දෙපාර්ට අවනත ජීවත් වීම සඳහා පමණි. ඔමා උරීදු මින් රිසකින් අල්ලාහ් තාලා කියන මම මේගොල්ලන්ගෙන් කිසිම ආහාර පානයක් හෝ වෙන දෙයක් මම බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. බලා විරුදන්යුතියමුන් ඔවුන් කාටවත් මගේ මැවීම් වන මේ විශ්වයේ නිර්මාණවල් වලට ආහාර සපයාදීම හෝ වෙනත් එවුන්ගේ අවශ්‍යතා සපයන බලාපොරොත්තු වෙන්නේ නෑ. ඒ රාජකාරිම මේගොල්ලන්ට බාර දී නෑ. මම ඒගොල්ලන්ව බලාපොරොත්තු වෙන්නේ මට සම්පූර්ණ අවනතව මගේ අභිමතයට කැමැත්තට අනුව මම ඒගොල්ලන්ට පෙන්වා දී තියෙන ඒ සත්‍ය මාර්ගයට අනුව මම මේ විශ්වය මාපුදා පටන් කාලෙන් කාලේ මෙතෙක් පහල කරන ලද ආගම්වල කරන ආගම් වලට අනුව ඔබලාගේ ජීවිතය හැඩගස්ව ගමින් ජීවත් වෙමින් මෙලේ ජීවිතය අවසන් කර අපට මරණයෙන් මතු වූ ඒ සදාකාලීන වූ ඒ පරලෝ ජීවිතයේදී අපි ජයග්‍රහණ ලබා විශිෂ්ට ජීවිතය ඒ ස්වර්ගයට අපි හිමිකම් කර ගැනීමයි අපේ අරමුණ කියලා අල්ලාහු තාලා කුරානයේ සඳහන් සත්‍යය වටහාගෙන ජීවත් වීම තමයි ඉස්ලාම් අපට පවසන්නේ. ඉතින් ඇත්තෙන්ම අපි ආගමක් හැටියට කවුරු හෝ වේවා බෞද්ධ හෝ වේවා Hindu හෝ වේවා කිතුනු හෝ වේවා වෙනකුත් ආගමක් අදහන අය හෝ වේවා අපි මුස්ලිම් අය හෝ වේවා අපි සියල්ලන්ගේම අරමුණ මේ ආගමක් ඇදහිම තුලින් අපට සතුට නිදහස තෘප්තිය මේ දේවල් ලබා ගැනීම. එහෙනම් අපි අදහන ආගම් තුලින් සැබෑ ජයග්‍රහණය සැබෑ සතුට සැබෑ හිතට සහන අපි ලබාගන්නේ නම් අන්න ඒ තමයි අපට හරි මග හා සත්‍ය මග කියන එක අපි වටහා ගන්න ඕන. අන්න තියන්නේ කියන එක අපි කවුරුත් විමසා බැලිය යුතුයි. අපි ටිකක් සොයා බැලිය යුතුයි. අන්න ඒට අවශ්‍ය දොරටුව විවෘත කිරීම තමයි මෙවැනි වැඩසටහන් අපි බලාපොරොත්තු වෙන්නේ. ඉන්ෂාල්ලා අපි කවුරුත් අල්හම්දුලිල්ලා මෙවැනි අවස්ථා ප්‍රයෝජන ගනිමින් අපි මේ ගැන ටිකක් අපේ බුද්ධිය අවුස්සමින් මේ ගැන සිතා බැලීම සුදුසුයි කියන එක මම මුලින්ම මතක් කරන්න කැමතියි. ජසාකල්ලා ඛෛර් බාරක ෆීක් الشيخ معاذ هي القضيه التي نتحدث عنها وذكرها الشيخ بارك الله فيك وفيك وفي الشيخ قضية التوحيد وتذكير الناس أو تعبير الناس لرب العالمين يعني بيان قضية هامة هي قضية التوحيد وهي الحمد لله ثابتة عندنا نحن أهل الإسلام فتفضل شيخنا الحمد لله لله وعلى آله حزب الله أما بعد أنبو الله سهودر سهودر كلي இந்த ஒளி ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் கலந்து இதை பயன்பெறக்கூடிய சகல சகோதர சகோதரிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த நாட்டில் நாம் வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய தெளிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழி இந்த அடிப்படையில் பல்வேறு இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதையிட்டு நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உண்மையில் இந்த நாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களை எடுத்துக்கொண்டால் பல்வேறு மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இங்கு வேலை செய்கின்றார்கள். முஸ்லிம்கள் வேலை செய்கின்றார்கள், அதே நேரத்தில் முஸ்லிம் அல்லாத பௌத்தர்கள், இந்துக்கள், யூதர்கள், இப்படி பல்வேறு மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இந்த நாட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் இவர்களுக்கெல்லாம் இந்த இஸ்லாமிய சத்தியத்தை பற்றி, உண்மையான மார்க்கத்தை பற்றிய தெளிவை நாம் சொல்லிக் கொடுப்பது ஒவ்வொருவர் மீதும் பொறுப்புள்ளதா ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையில் இஸ்லாமிய மார்க்கம் ஒரே இறை கொள்கையை கொண்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று இஸ்லாம் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு அறைகூவல் விடுக்கிறது. உலகத்தில் பிறக்கக்கூடிய எந்தொரு மனிதராக இருந்தாலும் அவன் பிறக்கின்ற நேரத்தில் உண்மையை, சத்தியத்தை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளும் சுபாவத்தோடு பிறக்கின்றான். பின்னால் அவனுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் மூலமாக மாற்று மதங்களை சார்ந்தவனாக மாறிவிடக்கூடிய சந்தர்ப்பத்தை பார்க்கின்றோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையில் நாம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய படைப்புகளை பற்றி சற்று சிந்தித்து பார்த்தால் உண்மையிலே படைப்பாளன் யார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு எந்த விஞ்ஞான அல்லது உலக முன்னேற்றங்களும் காணப்படாத ஒரு காலம். சாதாரணமாக மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு எந்த அடிப்படையும் இல்லாத ஒரு காலத்தில் இந்த குர்ஆனை அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கி வைக்கின்றான். அந்த சிந்தனைக்கு அப்பால் பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த அல் குர்ஆன் மனிதனை சிந்திக்க தூண்டுகிறது. அல் குர்ஆனின் மூலம் ஒவ்வொரு மனிதனும் எவ்வாறு உலகத்திலே வாழ வேண்டும், அந்த வாழ்க்கைக்கு மனிதனுக்கு எந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை என்பதை பற்றி அல் குர்ஆன் தெளிவாக சொல்லிக் காட்டுகிறது. அல் குர்ஆனுடைய வார்த்தைகளை முஹம்மது நபி தானாக சொல்லியிருப்பார்களா என்றால் அந்த அல் குர்ஆன் அன்றைய காலத்துக்கு மட்டும் பொருந்தக்கூடியதாக இருந்தால் அவ்வாறு ஒரு சந்தேகத்தை கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கல்ல, இந்த உலகம் முடிவரும் காலம் வரைக்கும் குர்ஆனை படித்து பிறட்டி பாருங்கள். அந்த குர்ஆனுடைய வார்த்தைகளை வாசித்து பார்த்தால் அதை இயற்றியவன், அந்த குர்ஆனை வழங்கியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள மாற்று மத சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் நாம் சொல்லக்கூடிய விடயம், இஸ்லாமிய மார்க்கம் யாரை பொருத்துவதில்லை. இன்று ஏனைய மதங்களிலே மிஷனரிகள் இருந்து கொண்டிருக்கின்றன, அவர்களுடைய சங்கங்கள் இருக்கின்றன. பணத்தை கொடுத்து அல்லது வேறு உதவிகளை செய்து மார்க்கத்துக்கு அழைக்கக்கூடிய முறைகள் இருக்கின்றன. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மனித சிந்தனையை பற்றி பேசுகிறது. மனிதனே இந்த வானத்தை எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது, இந்த பூமி எப்படி விருந்ததாக படைக்கப்பட்டிருக்கிறது, எவ்வாறு காலையில் சூரியன் உதயமாகிறது, எவ்வாறு மாலையில் இரவாகிறது, இப்படி ஒவ்வொரு விடயத்தையும் பற்றி சிந்திக்கின்ற பொழுது அதை படைத்தவன் அல்லாஹ் என்பதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தை வற்புறுத்தக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. எதற்காக? மனிதன் சுயமாக சிந்தித்து நல்லதை தெளிவாக புரிந்து இந்த அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையில் நாங்கள் நோக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் எங்குதான் மனிதர்கள் வாழ்ந்தாலும் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் அவர்கள் பின்பற்றக்கூடிய, அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்னுடைய எஜமானாக, தன்னுடைய தன்னை படைத்தவனாகிய, தனக்கு இறைவனாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இறைவன் என்பதை எல்லோருமே ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் இஸ்லாத்திலே எங்களுடைய வணக்கத்துக்கு முன்னால் நாங்கள் படிக்க வேண்டிய விடயம் இந்த ஓரிரை கொள்கையாக இருக்கிறது. அல்லாவை நாம் எப்படி வணங்க வேண்டும், அல்லாவை எப்படி நாங்கள் புரிய வேண்டும் என்பதை பற்றி சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய அல் குர்ஆனின் ஒரு சிறிய சூராவில் அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி சொல்லிக் காட்டுகிறான். குல் ஹுவல்லாஹு லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃவன் அஹத். நபியே அவர்களுக்கு சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அந்த அல்லாஹ் அவன் ஒருவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அவனை பற்றி அவன் சொல்லுகின்றான், அவன் ஒரே ஒருவன். அதே போன்று அவன் சொல்கின்றான், அதாவது அவன் எதன் மீதும் தேவையற்றவன், அவன் யாரையும் பிறவும் இல்லை. எல்லாம் அல்லாஹ் தன்னை பற்றி அந்த வார்த்தை அந்த குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்லிக் காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் சற்று இவைகளை புரிந்து இந்த உண்மையான இறைவன் அல்லாஹ் ஒருவன் என்பதை நாம் தெளிவாக புரிந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரிபடுத்திக் கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பான். وهذه قضية ثابتة وواضحة عندنا. طيب هؤلاء الأقوام يا شيخ الذين اتخذوا آلهة عدة، حتى بعضهم وصل عنده الآلهة إلى ملايين الآلهة. وكنت قبل أيام مع رجل وهو رجل طبعا يعتبر بروفيسور، وهو طبعا كان هندوسي، وتحدث وقال عن أن الإسلام مشابه أو قريب من الهندوسية، ولأن الهندوسية تأمر بالأخلاق وبالتعامل مع الناس وحسن، والإسلام كذلك. فقلت لا، هناك اختلاف كبير جدا، وهي أهم قضية في يعني في أهم مفهوم الإسلام هو عبادة الله سبحانه وتعالى إفراد بالعبادة. فقال لها القضية مختلفة جدا، عندنا آلهة متعددة كثيرة نحتار فيها ولا نعرفها. وهذا الرجل يعتبر يعني رتبة يعني علمية عالية جدا. نحن نريد أن نبين هذه القضية. طيب إيش نقول من يعني الآن، من الآن بينت له هذه القضية، الآن وضحنا للناس وكلنا صمد هو المستحق للعبادة، وهو خالقنا وهو رازقنا وهو الذي يحيينا وهو الذي يميتنا. طيب يا شيخ، من يعني أعرض عن هذه القضية واتخذ آلهة ولم يؤمن بالله ربا يعني وخالقا، ويعني لم يفهم قضية الله لا إله إلا هو الحي القيوم، ولم يفهم قل هو الله أحد، أو إنه فهم أعرض عن هذه، ماذا سيكون جزاء هذا العبد أو هذه الأمة؟ ماذا يكون جزاؤه يعني إن لم يسلم ويقبل هذه القضية الهامة؟ ماذا سيكون جزاؤه عند الله سبحانه وتعالى يوم القيامة؟ تفضل. سهودر سهودر يعني دعنا في الله تعالى عنا أهوجي إيكاتية ديواتية هوتة تبينا فيشاتية ها إيكاتية عنا في يوم كسي أندبين ساكت جاكيروا ده مين مهتم أبدا بحثنا بيننا عنا وا අනකුත් ආගම් ගැන අපි ටිකක් බැල්ම හෙලන ඉස්ලාම් සමග අපි සංසන්දනය කරන මේ මොහොතේදී අනකුත් ආගම් අතර තියෙන ආගම් අතර හා ඉස්ලාම් අතර තියෙන ප්‍රධාන වෙනස ඒ සියලු ආගම් වලම තියෙන පොදු ලක්ෂණය ඒගොල්ලන් බොහෝ විට අදහන්නේ විශ්වාස කරන්නේ මැවීම නිර්මාණවත් ආගමෝ කිතුණු ආගමෝ වෙනකුත් අද පවතින හෝ මීට කලින් පැවතිච්ච ඒ පුරාණ ආගම් සියල්ලම අරන් බලද්දී ඒවය තිබෙන්නේ නිර්මාණ හා මැවීම් වලට. එහෙම නැත්නම් ඒගොල්ල අදහන දෙවිවරුන් විවිධයි බොහෝයි. සමහර අවස්ථාවෙදී කෝටි යනුවෙන් සඳහන් කරන අන්දමට එයාගේ ඒ දේව විශ්වාසය විසිරී තියෙනවා. මේ මොහොතේදී අපි මෙතෙන් මතක් කරන්න කැමති ඉස්ලාම් වලට අනුව අපේ විශ්වාසය මෙවැනි මැවීම් අපට සමාන. දැන් අපි දන්නවා තමන්ගේ ලක්ෂණ ගැන සඳහන් කරද්දී ඔහු විශ්වයේ සියලු දේ වලින් තමන්ගේ නිර්මාණ සියල්ලෙන් සම්පූර්ණයෙන්ම වෙනස් වූ ඉතාමත්ම ඔහුටම ආවේනික වූ සුවිශේෂ ඔහුගේ පැවැත්ම ගැන අල්ලාහ් තාලා කුරාන සඳහන් කරනවා. එන ඉස්ලාම් වල අපේ විශ්වාසය දෙවියා කිසිසේත්ම අපේ මේ විශ්වයේ මැකි මොන අන්දමේ ස්වභාවයෙන් ලක්ෂණ වලින් ගතිපැවැතුම් වලින් ස්වරූපයෙන් මොහකින්වත් හැඩයෙන් රූපයෙන් මොහකින්වත් ඔහු සමාන නැත. මෙයයි අපේ විශ්වාසය. හැබැයි දැන් අනෙකුත් ආගම් වල අපි දකින මොහොතදී ඒ අයගේ ඒ විශ්වාසයන් බොහෝ විට මැවීම් මිනිස්සු බුදුරජාණන් වහන්සේ හෝ වේවා ජේසුස් වහන්සේ හෝ වේවා එහෙම නැත්නම් இந்து ආගමෙන් සඳහන් වෙන කන්නන් ක්‍රිෂ්ණන් ශිවන් මුරුහන් ගුලන් තව පැවසිය හැකි මේ සියල්ලංගෙම ඉතිහාසය අපට සඳහන් කරන අය මෙලොව මිනිස්සු හැටියට සාමාන්‍ය අපේ මේ ජීවිතයට අනුව තවත් බොහෝ විවිධ දේවල් ඒක අදහනවා මේ ඇත්තෙන්ම මේ ඔක්කොම අපට තිබෙන මේ අපි මේ අද භුක්ති විඳින සියලු අවශ්‍යතාවයන් හා සියලු දේත් එක්ක මේ ලෝකේ සෑදී පෑදී ජීවත් වූ අය. එහෙනම් ඉස්ලාම් වලට අනුව මේ කිසිවක් දිමට කිසිත්ම එයාට සුදුසුකම් නැහැ කියන එක අපේ විශ්වාසය. එහෙමනම් ඉස්ලාමට අනුව කෙනෙක් මෙවැනි දේවල් මෙවැනි නිර්මාණවල වලට මෙවැනි දේවල්ට ඒගොල්ලන් වැඳුම් පිදුම් කරමින් ඒවට අවනතව ජීවත් වුවොත් එයාට ඇත්තෙන්ම ඉස්ලාම් පවසන අන්දමින් එයාගේ මරණයන් මතු ජීවිතය හේතු අපේ මේ ජීවිතයේ මෙලසුණු කාලයයි. මේක ඇත්තෙන්ම අවිනිශ්චිත කාල ජීවිතයක්. අපේ අවසානයේ මේ ලෝකෙ සමූ ගන්නවා. අපට තියෙන අවසානයක්. ඒ නිමාවෙන් පස්සේ අපට එළඹෙන එළව ජීවිතය සදාකාලීනයි. අවසානයක් නැහැ. නිමාවක් නැහැ. එහෙ අල්ලාහ් තාලා අපට කුරාන සඳහන් කරන්නේ ඒ මරණයන් මතු ජීවිතයේ අපේ මාවක් නැති ජීවිතය සත්‍ය ජීවිතය සැබෑ ජීවිතය ඒ සියලු දේ සැබෑ සියලු දේ සදාකාලීනයි ස්ථාවරයි එහෙමනම් ඒ ජීවිතයේදී අපේ ඉරණම කුමක්ද අල්ලාහ් කුරානයේ වල්ලදීන කෆරු වකදබූ බායාතිනා උලායික අස්හාබුන් නාර් හුම් ෆීහා ඛාලිදූන් කවුරු යාව නිර්මාත අපේ විශ්වයේම මැවුම්කරුවා වටහාගෙන කවුරු ජීවත් වුණේ නැද්ද? ඔහු විශ්වාස කර ඔහුගේ අනට පරිදි ඔහුගේ කැමැත්ත අනුව ජීවත් තමන්ගේ ජීවිතේ තෝරාගත්තේ නැද්ද? අතර පවසනවා ඔවුන්ට නිරය අපි එහෙ ලෑස්ති කොට තිබෙනවා. ඒ නිරේ ජීවිතය සදාකාලීනයි. එහෙ ඒ නාරු ජහන්නම් ඒ නිරේ ගින්න ඒකේ අහෝරත්වයේ පවසනන්ද පවසන මොහොතේදී පැවසු අෂද්දු මින්නාරි අද්දුන්‍යා බිසබ්ඉන මර්රා මෙලොව මේ ලෝකේ අපි භාවිතා කරන්නා වූ මේ ගින්නට වඩා 70 ගුණයෙන් ඒකේ එහෙනම් අපිට දන්නවා මේ ලෞකික ජීවිතේ අපි භාවිතා කරන මේ ගින්න අපට සුළු මොහොතක් අපට ඉවස ගන්න පුළුවන්ද අපට ඇඟිල්ලක් ඒ ගින්නට දාන්න අපට හිතට ධෛර්යයක් තියෙනවද නැහැ ඒ තරමට ඒක භයංකරයි එහෙමනම් ඊට වඩා 70 ගුණයෙන් වැඩි වූ ඒ ඉතාමත් දරුණු ඒ ගින්න අපි කෙසේ උහුල ගන්නද එහෙමනම් ලාතරපන් අයහල්ලින් ආමනු කූ අම්පුසකුම් අහලිකුම් නාරා වකූදුහන් නාස් වල් හිජාරා මනුෂ්‍ය විශ්වාසවන්තේනේ මා පිළිගත්තු මගේ ගැත්තනේ ඔබව හා ඔබේ පවුලේ උදවියව මේ මහා භයංකර නිරයෙන් බේරා ගන්න මෙලොවම ඔබ ක්‍රියා කරගන්න පවසනම හේතුව ඒ ගින්න මොළවීම සඳහා මම භාවිතා කරන්නේ මහා පර්වත ගල්හා මේ මිනිස්යෙන්වයි දර හැටියට භාවිතා කරන්නේ මිනිස්යෙන් වහා මහා පර්වත ගල් එවැනි මහා භයංකර ඒ නිරය අපට උහුලන්න පුළුවන්ද අපට නවත්ද එහෙමනම් අපි ඒ නිරයෙන් අපිව ඒ අපායෙන් අපි ආරක්ෂා කරගන්න නම් අපිව මාපු දෙවියාට අපිව මේ අපට මෙලෝ ජීවිතේ දින්නු අපට ඒ දෙවියාට අවනතව අපේ මේ ජීවිතේ ගත කරමින් අන්න ඒ ස්වර්ගයේ ලබා ජයග්‍රහණය අපි ස්ථිර කර ගැනීමයි ඉන්ෂාඅල්ලා හිත අපේ හිත විවෘත කරන්න අවංකව හිතන්න නිහතමානී වෙන්න ඉන්ෂාඅල්ලා මේ සත්‍ය වටහා ගැනීම අසීරු නැ වහදේනා හුන් නජිදෙන් අල්ලා කුරාන සඳහන් අපට සත්‍ය අසත්‍ය දෙක අපට ඒ මාර්ග දෙකම පෙන්වා දී තියෙනවා අපට තෝරා බේරා ක්‍රියා කිරීම සඳහා ඉන්ෂාඅල්ලා ජසකල් ඛෛර ශකෝලා ශනාකුම් වන්න නදල් الاتصال سواء علينا او الارقام الدعاة تظهر تباعا ارقام باجهات مختلفه لمواد الاتصال سواء الان على الدعاة نخرج الى فاصل نعود بعد الاستكمال باقي حلقتنا فكونوا معنا احبتي في الله لو عندي عمران يكفي نشرت تعاليم الدين ما بين القاص والداني من أقصى المغرب للصين من أهلا وسهلا بكم أحبتي في الله. نذكر فقط أحبتي في الله الأرقام التي تظهر أو الرقم الذي سيظهر الاتصال لما أراد نطق الشهادة على الهواء. إذا كان هناك استفسارات أو بعض الأخوة والأخوات عندهم بعض العاملات ممن أسلمت يعني قبل فترة، فيعني يا حبذا لو يتصل على الدعاة أنه بالحسن والشيخ سفر الله والشيخ معاذ وأي أحد الدعاة يظهر أرقامهم للتواصل معهم والاستفادة من علمهم وفضلهم، ولا بأس أنه يحتسب الأجر بعض الأخوة والأخوات أنه يحضر من تكون عنده في البيت، يحضر بعض الدورات أو زيارة المكتب لتعليمها يعني ما تحتاج من أمور دينها، لأن هنالك حاجز يعني بين غالبا بين الكفيل والمكفول، يعني يكون توصيل المعلومة ضعيف جدا، لكن لو كانت بلغتها يعني التي تحدث بها فسيكون سهل جدا بإذن الله تعالى، وهذا مما يختصر المسافات والوقت، ويعني أيضا تكون المعلومة الواصلة صحيح حتى لا يكون هنالك يعني سوء فهم يعني من المتلقية. أسأل الله سبحانه وتعالى يوفقنا وإياكم بطاعته. شيخنا الشيخ معاذ، هي قلنا للناس ووضحنا لهم والآن أقمنا الحجة عليهم، طيب الآن من يرفض هذه الدعوة ما يسلم الآن ويموت على هذه الحالة أو يتردد الآن في قبولها ثم يفجأه ملك الموت أو أنه يذهب وينسى يعني يذهب إلى أهلي ثم يخشى ويتردد، طيب ماذا سيكون مصيره يوم القيامة إذا لقي الله على அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய இந்த உண்மையான மார்க்கம் இஸ்லாம் என்பதை பற்றிய சிறிய விளக்கத்தை முன்னால் நாங்கள் சொல்லிக்காட்டினோம். எனவே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொதுவாக அறிந்ததற்கு பின்னாலும் கூட இன்று எமது நாட்டர்கள் பௌத்தர்கள் இப்படி பல்வேறு சகோதர சகோதரிகள் இந்த நாட்டிலே வேலை செய்கிறார்கள். எனவே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்ததற்கு பின்னாலும் கூட இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில், இது உண்மை என்பதை மனதினால் ஏற்றும் அதை அவர்கள் பொதுவாக ஏற்றுக்கொள்ளாத நிலைய முடிவு என்னவாகும் என்பதை பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்லிக்காட்டுகிறான். எனவே நாம் ஆரம்பத்தில் புரிய வேண்டிய ஒன்று, ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் பகுத்தறிவை வழங்கியிருக்கின்றான். நல்லது எது கெட்டது எது என்பதை பற்றிய சிந்தனா சக்தியை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். செய்கின்ற பொழுது ஒரு திருமண வைபவமாக இருக்கலாம் அல்லது ஒரு பிசினஸாக இருக்கலாம், இவ்வாறு எதை செய்வதாக இருந்தாலும் அதிலே நாங்கள் நல்லதை சாய்ஸ் பண்ணுகின்றோம், நல்லதை தெரிவு செய்கின்றோம். இதே போன்றுதான் நான் இருக்கக்கூடிய மார்க்கம் இந்த இந்து மதமாக இருக்கலாம் அல்லது பௌத்த மதமாக இருக்கலாம், நான் இருக்கிற மார்க்கமா அல்லது இன்று பரவலாக மக்கள் இஸ்லாத்துக்குள்ளே நுழையக்கூடிய அளவுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் உண்மையான மார்க்கமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையிலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் உலகத்திலேயும் வெற்றி பெறுவார்கள். மறுலக வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்பதை இஸ்லாம் சொல்லிக்காட்டக்கூடிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலே அவர்கள் சுழற்கு நுழைவார்கள். உண்மையிலே நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இஸ்லாத்தை நாங்கள் படித்ததற்கு பின்னாலும் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களுடைய குடும்பமுடைய ஊர் நிலையை வைத்து அல்லது வேறு உலக காரிய எங்களுடைய நிலைகளை வைத்து நாம் இந்த இஸ்லாத்தை ஏற்காத நிலையில் மரணிப்போம் என்றால் நாங்கள் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு பின்னால் இருக்கிறது. இதை நாங்கள் உணராமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த வாழ்க்கையில் நாங்கள் நிரந்தரமான நஷ்டத்தையும் நிரந்தரமானோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. உண்மையிலே இஸ்லாத்தின் பக்கம் மக்களுக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய நாம் கூட உலகத்தில் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் மக்களுக்கு எதற்காக இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்கிறோம் என்றால் பகுத்தறிவா ரீதியாக சிந்தித்தாலும் கூட அல்லது குர்ஆனை புரட்டி பார்த்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இந்த வாழ்க்கை முறையை நீங்கள் சிந்தித்து பார்த்தாலும் கூட எல்லா மதங்களுக்கும் வித்தியாசமான ஒன்றாக இருக்கக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம். உண்மையில் ஒழுக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, சுத்தத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆண்கள் பெண்கள் வாழ்க்கை வழிமுறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்படி ஒவ்வொன்றாக சிந்தித்து பாருங்கள். இந்த இஸ்லாம் எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை திட்டமாக சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய காலம் 60, 70, 80 வருடங்கள் மாத்திரம்தான். கூடினால் ஒரு 100 வருடம் வாழலாம். ஆனால் அதற்கு பின்னால், இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் எங்களை படைத்து இறைவன் சொல்லி காட்டுகின்றான், அந்த வாழ்க்கையில் ஒரு இல்லாத, மரணம் இல்லாத நிரந்தரமான வாழ்க்கை அது ஒன்றில் சுவர்க்கமாக இருக்கப் போகிறது, அல்லது நரக படுகொலியாக, அதாவது வேதனைக்குரிய ஒரு இடமாக இருக்கப் போகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த நாட்டுக்கு தொழிலுக்கு வந்தாலும் கூட இப்படியான உண்மைகளை நாங்கள் செய்யமடிக்கின்றோம். எங்களுடைய உள்ளங்களால் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், என்னுடைய நிரந்தரமான வாழ்க்கைக்காக வேண்டி நாம் வாழ்வதா, அல்லது என்னுடைய குடும்பத்தை காரணமாக வைத்து, உலக வாழ்க்கையை நாங்கள் காரணமாக வைத்து ஏதோ தவறான வழியில் நான் சென்று கொண்டிருப்பதா என்பதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லும் பொழுது, நீங்கள் அதாவது நரக நெருப்பை விட்டும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டிவிட்டு, அல்லாஹ் அதிலே சொல்லக்கூடிய செய்தி என்ன, மனிதர்களும் அந்த நரகத்திலே போட்டு எரிக்கப்படக்கூடிய எரிகொல்லிகள் மனிதர்களும் கற்களும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்று ஏனைய எல்லா மதங்களை எடுத்துக்கொண்டால் நோக்கினால் ஒவ்வொருவரும் தங்களுடைய கரங்களால் செய்யக்கூடிய அதாவது விக்கிரகங்களையும் சிலைகளையும் வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று பார்க்கின்றோம், உண்மையான சிந்தனை இல்லாமல் அதாவது பசு பால் கொடுக்கிறது என்பதற்காக பசுமாட்டை வணங்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் ஏராளமான கடவுள்கள் என்று சொல்லிக்கொண்டு சூரியனை, ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அப்படி எதையும் உலகத்திலே படைக்கப்பட்ட பொருட்களை எதையும் வணங்காமல் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று சொல்லி, யார் அதனை ஏற்றுக்கொள்கின்றார்களோ, யார் அந்த சத்தியத்தை புரிகின்றார்களோ, தன்னுடைய பகுத்தறிவால் சிந்தித்து அதை ஏற்று வாழ்கின்றார்களோ, அவர்களுக்கு நிரந்தரமான சுவர்க்கம் இருக்கிறது என்றும் தெளிவாக சொல்லிக் காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். بعض الناس قد يغيب عنده يعني الأجر المترتب على يعني من دعا الله سبحانه وتعالى وكان سببا في دخول أحد في الإسلام، وهي يعني هداية الدلالة والإرشاد. وقد بينها النبي عليه الصلاة والسلام، لن يهدي الله بك رجلا واحدا خير لك من حمر النعم. وأيضا بين فالأجر يعني مضاعف، يعني إذا أسلم هذا الشخص فلك مثل صلواته وزكواته وحجه وعمرته وأعماله الصالحة. وقد في الله بعد عمر طويل بإذن الله تعالى، وعملك الصالح مستمر، لأن هذا الشخص قد يسلم أبناءه وأهله أو قرابته أو أصدقائه أو بني يعني جلة من قريته أو في جماعته، فتمد هذا الأجر كله في ميزانك وأنت لا تعلم بعمل بسيط، ولو هو دعوة في الله سبحانه وتعالى أو متابعة مثل هذه البرامج والحث عليها، أو أخذ مطويات وإهدائها أو طباعتها والمساعدة في طباعتها أو دعم المرأة. أظن معنا الأخت لبابة، لعلها معنا الآن. السلام عليكم. تفضل يا شيخ. لو السلام عليكم، بس لا تقصر التلفزيون لو سمحت. عليكم السلام. الو، اهلا وسهلا عليكم. وعليكم السلام ورحمة الله. يتكلم ولا قتي توفي، بس التلفزيون اسمعونا من التلفون مباشرة بدون تلفزيون لو سمحت. لا، لغة سريلانكية. الو، هل في مشكلة في الصوت؟ كان في مشكلة في الاتصال، على رفعني هذا الاتصال وتتصل الأخت مرة أخرى. فأنا أذكر حقيقة بدعم الوقف الذي حقيقة الأخوة لعل الله سبحانه وتعالى أن يكون هذا رافد خير، وأهيب بالأخوة والأخوات أن يساهم في مثل هذه المشاريع الخير الطيبة المباركة في مكتب الدعوة وتوعية الجاليات في البطحان. نسأل الله سبحانه وتعالى أن يوفقنا ويسعدنا. شيخ سفر الله، طبعا نحن الآن بينا للناس قضية التوحيد، نحن نريد يعني حقيقة نستحث الناس. الله سبحانه وتعالى قال إن الشيطان، والشيطان حقيقة كما بين ربنا سبحانه وتعالى في كتابه الكريم أنه قال أخذ عهد أنه سيأتيهم ثم لا أتيهم بين يديهم ومن خلفهم ومن أيمانهم ثم لا تجد أكثرهم شاكرين. فهذا الصراع بين الشيطان وبين العباد هو صراع أزلي، وقد أخذ الشيطان يعني عهد على نفسه أنه لا يضل الناس ولن يرتاح حتى يدخلهم في النار أجمعين. طيب يا شيخ، نريد أن نبين للناس هذه القضية، تغفل يعني بعض الناس يغفل عن القضية، يعني سادر في هذه الحياة وهو لا يعلم أن ما يفعله الآن هو إغواء ويعني يعني تضليل من الشيطان. فنريد أن نبين للناس أنهم يكفوا عن القضية ويقبلوا عليها ويقبلوا بها ويذعنوا لله سبحانه وتعالى، ثم نبين لهم أن هذا التردد هو نتاج فعل الشيطان وكلها أوهام في الأذهان فقط. تفضل يا شيخ. දැන් අපි තවත් වැදගත් මාතෘකා මෙතන තේරුම් කර දීමට උත්සාහ කරනවා. දැන් අපේ ඉස්ලාම් වල ලෞකික ජීවිතය ලබා දුන්නෝ අල්ලාහ් දෙවියන් වහන්සේ. අපේ විශ්වාසයට අනුව මේ ලෝකේ ජීවත් වෙන්නා වූ මේ සියලු මනුෂ්‍යයාම මේ ජීවත් වෙන මේ ලෞකික ජීවිතයේදී ඒ ජීවිත කාලය, ඒ ජීවිත කාල පරිච්ඡේදය අල්ලාහ් තාලා හැටියට මෙලොව පරීක්ෂණයක් ඉම්තිහාන් ඉක්තිබාර් හැටියටයි අල්ලාහ් තාලා ලබා දී තිබෙන්නේ. ඔහුට කවුරු ඉතාමත්ම කීකරුවහා අවනතව ජීවත් වෙන්නේ, කවුරුද ඔහුට ඉතාම සම්පූර්ණව ඉතාමත්ම අවංකවම ඔහුට කරන්නේ යන්න පරීක්ෂා කිරීම. මෙලොව එනම් මේ ලෞකික ජීවිතය පරීක්ෂණයක්. إذن فريق أبدا نواي باقيك في اسمح لي سقاطعك فقط دقيقة معنا الأخت أنجلي. السلام عليكم. ألو السلام عليكم. ألو وعليكم السلام. تملا سنهلا سنهلا ده بس قصر التلفزيون قصر التلفزيون لو سمحتوا من الهاتف سينهلا لو سمحت يا نامو قد أنجلي نامو قد فانجني لنكا كو هيدا غالي كو هيدا غالي تاولم تاولم الحمد لله أبيت تيغ دكونا غالي تماي مهي دان أيو لكو تشل قال ده مهي نام اندر مانس بيكا كيوراي හරි, දැන් අපේ මේ වැඩසටහන සමන් දුන්නද? ඔව්. නැරඹුවා? ඔව්. අල්හම්දුලිල්ලාහ්. කලින් ඉස්ලාම් ගැන යමක් දන්නවද? දන්නේ නැහැ. මේ ආට පස්සේ තමයි දන්නේ. නෑ, මං කියන්නේ මේ වැඩසටහන කලින් පොත්පත් එහෙම බල්ලා එහෙම තියෙනවද? පොත් පොත කියන ඉස්ලාම් ආගම හොඳයි. අල්හම්දුලිල්ලාහ්. අද මේ මුලින් අද මේ මුලින් ඉඳලා මේ වැඩසටහන සමන් දුන්න නැරඹුවද? කොහොමද, හොඳයිද ඉස්ලාම්? හොඳයි අල්හම්දුලිල්ලාහ්. ඉස්ලාම් එහෙනම් අදහන්න සම්පූර්ණයෙන් කැමතිද? ඉන්ෂාඅල්ලාහ්. එහෙනම් අපි අනෙකුත් දේවල් ගැන අපි වැඩි විස්තර පස්වලත් එක්ක කතා කරන්න අපි සම්බන්ධ වෙනවා. දැන් ෂේහ්, දැන් ඔබතුමියට ෂහාදා ඉස්ලාම් වලට පිවිසීම තියෙන දියුණු ප්‍රකාශය කියලා දෙනවා පදන් කීපයක් කියලදයි ඔයාට තියෙන්නේ ඒක නැවත ඉස්සිරීම ඇත් එක්ක තියනද ඒක තේරුම සිංහලෙන් පරිවර්තනය නැමදුම් හා නමස්කාර අපේ නැමදුම් හා නමස්කාර සියල්ල සුදුස්සා අල්ලාහ් පමණි ඔහු හැර වෙන කිසිම දෙවියෙකු නැතක මම සාක්ෂි දරන්න මේ පිළිමාන ඒ අල්ලාහ් තාලාගේ දූතවරයා හා ගැත්තෙකු අපි වගේ ඔහුත් ගැත්තෙක් මනුෂ්‍යය කියලා මම සාක්ෂි දරමීගෙන තමයි ඒක තේරුම තේරුමද ඒක අපි දැන් ෂේහ් වචන කියලා දෙයි ඔයත් එයත් එක නැවත උසරන්න ලැස්තිද ලැස්ති නේද කියන්න සද්දෙන් කියන්න කොහොමද ෂේහ් මුස්තයිද ජාහිස අස්සලාමු අලයිකුම් වඅලයිකුම් සලාම් අෂ්හදු أن لا إله لا إله إلا الله وأشهد أشهد أن أن وأشهد أن محمدا محمدا رسول رسول الله. ما شاء الله ما شاء الله، نسأل الله رجل خير، نسأل الله يثبت على دينه جميعا إن شاء الله. ومستدي إن شاء الله رنجني سهودريا الحمد لله من مهتين أبي إسلام وأنا كوسي يا شيخ أبي نواتا إن شاء الله سمم دينا معنا الأخت كوسي. ألو ألو تفضل يا شيخ. ألو ألو لا وي أظن هذا الشيخ تأمير يا شيخ تأمير تأمير. ألو ألو تأمير لانيك தமிழ்லயா பேசுறீங்க? ஸ்ரீலங்காவா இந்தியாவா? ஸ்ரீலங்கா. சத்தமா பேசுறேன். சத்தமா சொல்லுங்க. ஸ்ரீலங்காவா நீங்க? எங்க ஊரு? சரி, உங்களோட பேர் என்னது? சரி, இப்ப நீங்க இந்த ப்ரோக்ராம் நீங்க கேட்டு நின்றீங்களா? இப்ப இஸ்லாம் பத்திய சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தீங்களா? இப்ப நீங்க எப்படி இஸ்லாத்தை பத்தி ஏற்கனவே அறிஞ்சிருக்கீங்களா? கொஞ்சம். நீங்க எவ்வளவு காலம் இங்க சவுதி வந்து? ரெண்டு வருஷம். அப்ப விருப்பமா இருக்கிறீங்க அப்படியா? இஸ்லாத்துக்குள்ள வர்றதுக்கு விருப்பமா இருக்கிறீங்களா? சரி, நீங்க முழுமையாக நீங்க இஸ்லாத்துக்குள்ள வந்து இஸ்லாமிய வாழ்க்கையில வாழ்றதுக்கு நீங்க விருப்பமா இருக்கிறீங்க அப்படித்தானே? சரி, அப்ப இஸ்லாத்துக்கு வர்றதுக்காக வேண்டி நீங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால் என்ன செய்ய வேண்டும், உங்களுக்குள்ள கடமைகள் எல்லாம் பின்னால் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லி தருவோம். நீங்க இப்ப இஸ்லாத்துக்கு வர்றதுக்காக வேண்டி நீங்க முதலாவதாக உங்களோட மனதால நீங்க ஏற்றுக்கொள்ளணும் என்னது, நான் அல்லாஹ்வை மாத்திரம் என்னுடைய கடவுளாக என்னுடைய இறைவனாக நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படி என்று சொல்லி நீங்க வாயால சொல்ல வேண்டும். ரெண்டாவது, முகம்மது நபியே ஏற்றுக்கொள்றேன், அவர் வாழ்ந்த வழியில நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்றேன் என்ற இந்த இரண்டையும் நாங்க அரபுல சொல்லி அதை நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரிதானே? சரி, இப்ப என்ன சொல்லுவாங்க போன்று சொல்லி தருவது, அதை அரபுல சொல்லி தருவாருங்களா ஷேக்? அவர் சொல்லி தரும் பொழுது நான் மனதால நீங்க ஏற்றுக்கொள்ளுவோம், நான் அல்லாஹ் அல்லாஹ் உருவம் மட்டும்தான் நான் என்னுடைய மனதால் ஏற்றுக்கொள்றேன். இரண்டாவது, முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதராக நான் ஏற்றுக்கொள்றேன் என்று சொல்லி அவர் அரபுல சொல்லித்தார்த்த நீங்க சொல்லுவோம். சரிதானே? சரி சரி, அப்ப சொல்லி தரும் போது சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஷ்ஹது أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. ما شاء الله ما شاء الله، مبروك الحمد لله. طبعا نذكر الأخوات والأخوة الأفاضل الكرام، يعني من أسلم عندهم أحد الآن مباشرة تغتسل يا أخوان، ثم يعني صلاة المغرب إن كان صلاة العشاء أظن ما بعد دخل مباشرة تبين لها. ويا حبذا يا إخواني تحتسبون بعض يعني ساعة أو أكثر يمر بها أحد على مكتب الدعوة من كاتب الدعوة منتشرة هنا في الرياض أو خارج الرياض ليشرحوا لها للدعاة الأفاضل الأكارم، يعني ما تحتاجوا من الأمور الهامة من أمور الدين. أنا قاطعتك الشيخ، كنت في قضية، انتهت القضية، نبقى معنا ثلاث دقائق فقط. الشيخ تفضل. أبي مي دم مسلم من الحمد لله بيسا خودري عند الدينك إيت كارين عم أبي كتاعر ماترو كاوا إن أحد مي مي لوكي كجيبتي فريكشن يا الله تبانا الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عمل إيت بين أبي كورو الله تعالى إتام لسنتها إتامتما بششتا عند بين අවනත වෙන්නේ කවුරුද කියන එක පරීක්ෂා කිරීම සඳහා. එහෙනම් මේ පරීක්ෂණය තුළදී අපට සමහර බාධා අල්ලාහ් තාලා පමුණුවලා තියෙනවා. ඒ බාධා කඩළු අපි තරණය කරලා ඇති වෙන්න ඕන. එහෙම එකක් තමයි මේ ෂයිතාන්. අල්ලාහ් තාලා කුරාන් සඳහන් කරනවා මේ ෂයිතාන් කියන කෙනා අපේ සිංහලෙන් පුත්පත්වල යක්ෂයා හැටියට එහෙම දාලා තියෙනවා. අපේ සතුරා හැටියට අල්ලාහ් තාලා විසින්ම අපිට පෙන්වා දී තියෙනවා. ඔහුත් අල්ලාහ් තාලාගේ මැවීමක්. අල්ලාහ් තාලාට කීකරු සිටිය කෙනෙක්. හැබැයි ආඩම්බරකම අන්තිමට අල්ලාහ් තාලා ඔහුව නෙරපැව්වා. අල්ලාහ් තාලා ශාපයට ලක් වුණා. හැබැයි ඔහු අපෙන් අල්ලාහ් තාලාගෙන් ඉල්ලුවා ඉල්ලීමක් දෙවියනේ. ඔබේ මේ ගැත්තන්ව මම නොමග යවන්න උත්සාහ කරනවා. ඒකට මට අවසරය දෙන්න. අල්ලාහ් තාලා කිව්වොත් මම දෙනවා ඔබට ඒකට අවසරය. හැබැයි මගේ යහපත් අවංක ගැත්තන්ව ඔබට කවදා අවස්ථාවක් නොමැත කියලා අල්ලාහ් තාලා ස්ථිරව පවසලා අන්න ඒ අවස්ථාව ඒ අවසරය අල්ලාහ් තාලා ඒ ෂයිතාන්ට දුන්නා. ඒ ෂයිතාන් අල්ලාහ් තාලා කුරාන සඳහන් කරන අනුව පවසනවා අපට ඉදිරියෙන් අපට පසු පිටුපසින් අපට දකුණෙන් වමෙන් උඩින් යටින් කියන මේ සියලු පැත්තෙන් ඇවිල්ලා අල්ලාහ් ක්‍රියා කිරීමට උත්සාහ කරනවා අපව උත්සුක කරනවා. එහෙනම් ඒ ෂයිතාන්ගේ උවදුර වලින් අපිව ආරක්ෂා කරගෙන ඔහුගේ ඒ ගැටළු වලින් අපිව ආරක්ෂා කරගෙන ඔහු අපව මුලා කරන්න බලන්නේ සෑම අවස්ථාවෙදිම අපි ඔහුගෙන් අපි ආරක්ෂා කරගෙන අපි ජයග්‍රහණය කරා නම් අනේතිලි භාග්‍යයන් සියල්ලම අපට ඒ ස්වර්ගයේ සූදානම් කොට තිබෙනවා. එහෙනම් ඒවා අපි ලබා ගන්න නම් මේ ෂයිතාන්ත් එක්ක අපි මේ සටන අපි ජයග්‍රහණය කළ යුතුයි. මේක අල්ලාහ් තාලා අපට නියම කරන කරපු නියමනයක්. අපේ මේ ජීවිතය අපි ජයග්‍රහණය කිරීම සඳහා අපි මේ ලෝකේ තව තවත් වැඩියෙන් කුසල් ලබා ගැනීම සඳහා ඉන්ෂාඅල්ලාහ්. ජසකල්ලාහ් ඛෛර. الشيخ أظن معنا الأخت لاليثة وهي الشيخ لأنها التاميرية فمجرد شهادة لأن أبو الحسن ناقشها تحت الشيخ تفضل الشيخ هلو هلو يا رب يشري سانيكا بيكرا سلونا كل نوتي كل نوتي يبلا سعودي لولا كلمة يكرين வரும்பொழுது இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால இஸ்லாமிய சட்டங்களை பின்பற்றி நீங்க வாழ வேணும். அப்ப இஸ்லாத்துக்கு வரும் பொழுது நாங்க ஆரம்பத்தில் ஷஹாதத் கலிமாண்டு ஒன்று சொல்லி தருவோம். அரபுல சொல்லி தருவாங்க. அப்ப அந்த அதனுடைய வார்த்தையில அர்த்தம் என்னது, மீனிங் என்னவென்று சொன்னால், நான் என்னுடைய மனதால முழுமையாக நான் ஏற்றுக்கொள்றேன், அல்லாஹ் உருவம் மட்டும்தான் என்னுடைய இறைவன், எனக்கு கடவுள் இதற்கு பின்னால் நான் வேற யாரையும் கடவுளாக எடுத்துக்கொள்ள கூடாது, அல்லாஹ் உருவனை மட்டும் நான் இதற்கு பின்னால என்னுடைய கடவுள் பின்னால என்னுடைய கடவுளாக நினைத்து சொல்வதோடு முகமது நபி அல்லாஹ்வுடைய இறை தூதர், அவர் எமக்கு சொல்லிய முறையில தான் நாங்க வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த இரண்டையும் நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரிதானே? சரி, அப்ப நீங்க இரண்டு இந்த இரண்டு பாதையை நீங்க ஏற்றுக்கொள்றது தயாராக இருக்கிறீங்க, முஸ்லீமாக வாழ்றது தயாராக இருக்கீங்க. எப்ப உங்களுக்கு ஷேக் அவங்க சொல்லி தருவாங்க, அதை நீங்க சொல்லுங்க ரபுல. அஸ்ஸலாமு அலைக்கும். أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله الله ما شاء الله الله يثبتنا الحمد لله. طبعا حقيقه انا ملاحظه بسيطه, يعني بعض الاخوه عندما يتصل تكون الاخت التي تريد نطق الشهاده تتابعنا في الهاتف وتتابعنا في التلفزيون, ولهذا هي تردد الكلمه مرتين فتكون منشغله يعني بين الهاتف فتسمع هنا كلمه وهنا كلمه, هذا اللي يحصل اوقات التاخير. او بعض الاخوه جزاه الله خير يتابعنا مباشره من التلفزيون فلهذا يتاخر يعني في نطق الشهادة أو يكررها أكثر من مرة, فهذه ملحوظة ننبه لها الأخوة والأخوات الأفاضل الكرام. أظن الوقت لم يبقى فيه الكثير. أنا كلمة واحدة فقط في أقل من دقيقة في نص دقيقة سنكون أيضا في الحلقة القادمة فتذكر الأخوة والأخوات يتابعون يا شيخ හරි දැන් අපේ මේ වැඩසටහන අද මේ තව සුළු මොහොතකින් අවසන් වීමටයි තියෙන්නේ ඉන්ෂාඅල්ලා ලබන සතියේ බදාදා මේ අත මේ අපේ වැඩසටහන ලාංකිකම් වෙනුවෙන් පැවැත්වෙනවා සිංහලෙන් හා දෙමළෙන් ඉන්ෂාඅල්ලා එහෙනම් ලබන සතියේ මේ වැඩසටහන ඔයගොල්ලන් නරඹන්න සහභාගී වෙන්න තවත් වැඩියෙන් ඉස්ලාම් ගැන දැනගෙන ඔයගලන්ගේ අදහස් තනුව ඉන්ෂාඅල්ලා ඔය දහම තෝරා ගැනීමට පුළුවන් අන්බන්ද සහෝදර සහෝදරි இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமும் இதே நேரத்தில் ஒளிபரப்பப்படும் என்பதை உங்களுக்கு ஞாபகமூட்டிக் கொள்கின்றோம் மேலதிகமான பல விளக்கங்களையும் இஸ்லாமிய சந்தேகங்கள் சட்டங்களை பற்றிய செய்திகளையும் இன்ஷா அல்லாஹ் அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கலாம் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் إخواني وأخواتي الأفاضل الأكارم الأسبوع القادم سيكون بنفس اللغتين فكونوا معنا أحبتي في الله وذكروا وانشروا مثل هذا الإعلان أشكر كل من دعا من مغردين الكبار من مشايخنا الأفاضل الأكارم الشيخ محمد العريفي الشيخ عمر المقبل الشيخ محمد المهنة وكل من لا نعرفهم لكن الله سبحانه وتعالى يعرفهم شريان هذا البرنامج ويعني شريان التاجي والأجر شيخنا الشيخ نوح على جهوده وتنسيق لهذه الحلقة وهم ينتظرون في مكتب دعم الأخوان في الثلاثة نقدم هدية مقدمة من مكتب الدعوة في الجالات في البطحة برعاية الشيخين الفاضلين الكريمين نسأل الله سبحانه وتعالى أن يكتب لهم الأجر شاكر المقدمين الشيخ شكرا الله في الشيخ شكرا الشيخ وهذا أيضا لكم وأيضا الشيخ الأخوان الأفاضل الكارم أيضا في الكنترول وكل الكادر الفني الجميل الذي معنا في هذه الحلقة نسأل الله يحرمه الأجر ولهم دعواتنا أخونا محمد ناصر أخونا أحب لكم دعوات خاصة مني ومن أخوانكم الله سبحانه وتعالى عنده جزاء أجركم شاكر لكم جميعا حتى ألقاكم في الأسبوع القادم أترك برعاية الله سبحانه وتعالى سبحانك الله وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك ربي وأتوب إليك كونوا معنا في الحلقة القادمة جزاكم الله عني كل خير